ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜேக்மரக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேன அஸ்மத் குரோ பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயா நாமாத்யஸ்ன குலபதே ருகுலாபிராமம் ஸ்ரீமத் சங்கிரீயுகளம் பிரணமாமி மூர்த்தினாம் பூதம் சரஸ்தமகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ஸான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் அஸ்மத் குரு பரம்பராய நம ஸ்ரீமத் கோதாயை நம சபாய நம. மார்கழி மாசத்துல 24வது பாசுரம் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்ற பாசுரம். போன பாசுரத்தினால பெருமாளுடைய காரியத்தை பெருமாளுக்கு சொல்லி காண்பித்தால் நாச்சியார் நீ இப்பேற்பட்டவன் அல்ல, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளோல அருளேலோரம் பாவாயின்னு பெருமாளுடைய ஒரு சுபாவத்தை பெருமாளுக்கு காண்பிச்சு கொடுத்தா விசாரித்து கிருபை பண்ணணும் அப்படின்னு. உன் கோயில் நின்றுங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு பெருமாளுக்கு கட்டளை இட்டாள் அவள் இல்லையா. அப்படி சர்வ நியாமகனாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவனை நோக்கி இப்படி பண்ணணும் அப்படின்னு நியமிக்கிறார். இதை நியமிக்கிறது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தும் இல்லையா. அந்த மாதிரியான கோபியர்கள் அவ விஜிதாத்மா விதேயாத்மான்னு இல்லையா, விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் நாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளுக்கே கட்டளையிடுற அளவுக்கு ஒரு ஒரு தன்மை ஒரு ஒரு சுரூபம் ஆய்ச்சியருக்கு இருக்குன்னு காண்பிச்சா. இந்த பாசுரத்தினால மங்களாசாசனம் பண்ற பெருமாள் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்றான் ஆச்சியார். பெருமாள் ஒரு அடி எடுத்து வைக்கிறான் இல்லையா, உடனே அவனுடைய திருவடிய மங்களாசாசனம் பண்றா ஒவ்வொருத்தரும். அன்னைக்கு பெருமாள் உலகத்தை அளந்தான், உலகத்தை அளந்தப்போ யாருமே பல்லாண்டு பாடல இல்லையா. இந்திரன் ராஜ்யம் கிடைச்செடுத்து உட்கார்ந்துட்டான், பலி சக்கரவர்த்திக்கும் ஒரு ராஜ்யம் கிடைச்செடுத்து அவனும் போய் உட்கார்ந்துட்டான் இல்லையா. இவ்வளவு பெரிய காரியம் பண்ண பெருமாளுக்கு யாருமே பல்லாண்டு பாடல அப்படின்னு இந்த பாசுரத்தினால திருவிக்ரம அவதாரத்தை சொல்றா இந்த இடத்துல ஆரம்பத்தில். ஏற்கனவே சொன்னோம் வைஷ்ணவம் வா திரிகபாலம் அப்படின்னு சொன்னபடினால வேத வாக்கியத்துல மகாயஜங்கள்ல மூணு ஹவிர்பாகத்தை பிரிச்சு அத மூணு கபாலத்துல வச்சு எம்பெருமான் திருவிக்ரமனை நாம ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆவிர்பாகத்தை அக்னியில பிரக்ஷிப்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது திருப்பாவையும் ஒரு மகா யஜ்யம் ஆயிட்டபடினால அதே போல இங்கேயும் மூன்று விதமாக பிரித்து திருவிக்ரமனுக்கு அது சமர்ப்பிக்கிறார் நாச்சியார். முதல் கபாலம் தான் முதல் பத்து, முதல் பத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொன்னார். இரண்டாவது பத்துல அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு சொன்னான். இப்ப மூணாவது பத்து, மூணாவது பத்துல அன்று இவ்வுலகம் அளந்தா அடி போற்றின்னு திருவிக்ரம எம்பெருமான சொல்றான் இந்த இடத்துல. அப்படி பெருமாளுக்கு யாருமே பல்லாண்டு பாடாதபடினால அந்த குறைய தீர்க்கறதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல பல்லாண்டு பாடுறா. அந்த காலத்துல உலகத்தை அளந்து இல்லையா அவனுடைய பரத்துவத்தை எம்பெருமான் காட்டினான். எம்பெருமான் காட்டினபடினால அப்பேற்பட்ட திருவடிக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. இது சுவாபதேசத்திலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாசுரம். இது பெருமாள் விஷயமாக ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வந்தால் கூட சுவாபரேசத்துல இது பகவத் பாஷ்யகாரரான ராமானுஜர் பரமாகவே இந்த பாசுரம் பூர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. போன பாசுரமும் இதே மாதிரி ராமானுஜர் பரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த பாசுரமும் ராமானுஜர் லோகம் எல்லாத்திலையும் சஞ்சரிச்சு எல்லா லோகங்கள்லயும் அவன் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை பண்றான் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான், கைங்கரியத்தை பண்ணார் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த பாசுரம் ஏற்பட்டதுன்னு பெரியவாள் இந்த பாசுரத்துல இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றான். அளந்தாய் அடி போற்றி. கிருஷ்ணன் வடமதுரையிலிருந்து கோகுலத்துக்கு வந்தான். ஏன் கம்சன் இடத்துல பயந்துட்டு வந்தானா அப்படின்னா இல்ல. சரி, பெத்தவாளுடைய பேச்ச கேட்டுட்டு வந்தானா, வசுதேவன் தேவகியனுடைய பேச்ச கேட்டுன்னு வந்தானா, அதுவும் இல்லை. எதுக்காக வந்தான் அப்படின்னா, பசுக்கள் இடத்திலே பால் கறக்க பழகி கொள்ள வந்தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். பசுக்கள் இடத்துல பால் கறக்க வரத்துக்காக, ஏன்னா கோபியரோட கோபியரா பழக வந்தான். முரட்டு பசுமாடு இல்லையா, அதுல இருந்து பாலை கறக்கணும், அதுக்கு அபியாசம் பண்ணணும். அந்த அபியாசத்துக்காக அவன் கோகுலத்துக்கு வந்தான். சரி, முரட்டு பசு எப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சர்வோபனிஷதாம் காவஹ தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம்ஹி கீதாமிருகம் மகத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல சர்வோபனிஷதாம் காவஹ, உபனிஷத் அப்படின்ற முரட்டு பசுவிலிருந்து பாலை கறந்து ஜனங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வந்தான் பெருமாள். பெருமாள் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கிறான். அவனுடைய திருவடியில சங்க சக்கர ரேகைகள் அப்படியே இருக்கு. அத பெரியாழ்வாரம் ஒரு காலிர் சங்கு ஒரு காலிர் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டங் எழுதினார் போல் இலச்சினை படனந்து அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பெருமாள் பார்த்துட்டு இருக்கா, உள்ள இருக்க பெருமாள் வெளியில வந்துட்டா. எப்படி முதலாழ்வார்கள் பேயாழ்வார் முதல் ரெண்டு ஆழ்வார்கள் வையம் தகலியாக வழக்கேற்றினதாலையும் அன்பே தகலியா தகலியாக வழக்கேற்றினபடியினாலையும் மூணாவதாக ஆழ்வார் நேரடியாக திருக்கண்டேன் பொன்மேண்டி கண்டேன் மங்களாசாசனம் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலரம் பாவாயின்னு சொன்னான். உடனே பெருமாள் மங்களாசாசனம் பண்றான். பெருமாள் வெளியில வந்து நின்றுட்டான். வெளியில வந்து நின்னபடினால இவாள இவாள் பெருமாள் மங்களாசாசனம் பண்றான். அது எப்படி தெரியுது அப்படின்னா, பெருமாளுக்கு ஒண்ணுமே புரியல. அன்றி இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றின்னு திருவிக்கிரமனை பத்தி சொன்னான். உடனே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு ராமாவதாரத்தை பத்தி சொல்றான். திருவிக்கிரமாவதாரத்தை பத்தி சொல்லிட்டு ராமாவதாரத்தை பத்தி உடனே வந்துட்டான். அடுத்த அவதாரமா இருக்கிற இடத்துல இப்ப லங்கா பட்டணத்துல நுழைஞ்சி ராவனுடைய ஒரு சாமர்த்தியத்தை அழிச்சு இல்லையா, ஒரு பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ணாரு, அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றான். செட்டாய் திரள் போற்றின்னு சொன்னான். திரள் அப்படின்னா இந்த இடத்துல தேஜஸ் அர்த்தம். செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னா முன்னாடியே பெருமாளுக்கு அந்த திரள் இங்க சொல்லப்படுறது. பிரதாபம், துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு பிரதான காரணமா இருக்கக்கூடியது பிரதாபம். அந்த பிரதாபத்துக்கு இந்த இடத்துல மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றார். போர்ல அடிபட்டு ரத்தத்தில் சாஞ்ச ராவண்ண இல்லையா லங்கைக்கு ஓட்டின்னு வந்துட்டான ஒரு சாரதி. மூர்ச்ச தெளிஞ்சு சாரதிய பார்த்து ராவணன் திட்டான். போர்ல ராமனோட சண்டை போடுறது எவ்வளவு உற்சாகம் தெரியுமா? அவன் பானங்கள் எடுக்கிறதும் தொடுக்கிறதும் இல்லையா, அவனோட மேல மேல போர் புரியணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு ராவனுடைய ராமனுடைய திரளை ராவணன் புகழ்ந்தான் இருக்கு. தம்மந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், நம்ம பெருமாளுக்கு வீரராகவன் அப்படின்னு பேர் வச்சது முதல் முதல் யாருன்னா சாட்சாத் ராவணன் தான் வச்சான். பெருமாளுக்கு இந்த ரெண்டையுமே கேட்க பிடிக்கல இல்லையா. அன்று இவ்வுலகம் வளர்ந்த அடி போட்டுன்னு சொன்னீங்க, அதுவும் கேட்க பிடிக்கல. சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போட்டுன்னு சொன்னீங்க, அதுவும் கேட்க பிடிக்கல. நான் ஒன்னுத்துக்குமே இப்ப நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கேன், நான் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவன போயிட்டா போல் இருக்கே. இந்த அவதாரம் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லையா? வரிசையா நீங்க ராமாவதாரத்தை பத்தி பேசுறீங்கோ திருவிக்ரம அவதாரத்தை பத்தி பேசுறீங்களேன்னா, உடனே ஓல் நாச்சியார் சொல்றா, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலா விரிந்தாய் கழல் போற்றி, குண்ணு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பயருக்கும் நின் கையில் வேல் போற்றி. உடனே பெருமாள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம் பண்ணாதானே காரியம் ஆகும், இவாள் அற்புதமா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றா. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றா, பெருமாளுடைய ஒரு ஒரு சரித்திரத்தையும் சொல்றா. பொன்ன சகடமுதைத்தாய் கண்ணு குணிலாவெடுத்தாய் குன்று குடையாவெடுத்தாய் வெண்ணு பயடுக்கும் நின் கையில் வேல், இப்படி எல்லாம் அவள் வரிசையா சொல்லிண்டே வரா. அந்த அளவுக்கு பெருமாளிடத்துல அப்பேற்பட்ட ஒரு மங்களாசாசனத்தை இவா இந்த இடத்துல பண்றா. கோபஸ்ரீகள்லாம் ரொம்பவே கெட்டிக்காரா, வந்த காரியம் நிறைவேறணும்ன்றதுக்காக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. இது பொய்யான ஸ்தோத்திரம் கிடையாது, உண்மையான ஸ்தோத்திரம் தான். பொண்ண சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்றிருக்கு, சகடாசூரனை ஜெயித்தவன் அவன், உன்னையே ரட்சித்தது உன் திருவடி அப்படின்னு பெரியவாள் சொல்றான். அப்படி அந்த திருவடியினுடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமை, அதனால பொண்ண சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்னு சொன்னோம். கண்ணு குணிலா வெறிந்தாய் கழல் போற்றின், விழாமரமா ஒரு கபித்தாசூரன் நிற்கிறான். அந்த வச்சாசுரன் அப்படின்ற அசுரன் பசு கூட்டத்தில் போய் கண்ணுக்குட்டியா போறான். அதை பெருமாள் கவனிச்சுட்டார், பலராமனையும் கூப்பிட்டு காண்பிச்சு முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்ற போல கண்ணுக்குட்டியா இருக்கக்கூடிய வச்சாசுரனை தூக்கி விழாமரத்தில் எரிஞ்சுடுறான். குணிலா எரிந்தாய் அப்படின்னு, அப்படி குணிலா எரிஞ்சபடினால எரிதடி அப்படின்னு அர்த்தமா, எரிதடி போன்று தூக்கி அடித்தான். அப்படி ரெண்டு அசுரர்களும் ஒரே சமயத்தில் மாண்டாள். வழக்கன்று கண்டாய் வழிசகடம் செற்றாய், வழக்கென்று நீ மதிக்க வேண்டா, குழக்கன்று தீவிளவின் காய்கறிந்த தீமை திருமாலே, பார் விளங்க செய்தாய் பழி அப்படின்னு ரெண்டாம் திருவந்தாதியில இருக்கு. விளங்கனியை இளங்கன்று கொன்று திரளறிந்து அப்படின்னு பெரிய திருமொழியில ஆழ்வார் சாதிக்கிறார். கண்ணு கொண்டு விளங்கனி எறிந்து அப்படின்னு அவரே ஒன்பதாம் பத்தில சாதிக்கிறார். கன்றினைவால் ஓலை கட்டி கனிகளுதுரை எரிந்து அப்படின்னு அவரே பெரியாழ்வார் இரண்டாம் திருமொழியில சாதிக்கிறார். அப்படி இந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் பலரும் அனுபவிக்கிறான். சரி, குண்ணு குடையாய் எடுத்தாய் சரி, எடுத்து அடிச்சது யாரு? கைதானே அடிச்சது. அப்ப அந்த கையை மங்களாசாசனம் பண்ணமோ இல்லையோ, அது எப்படி மங்களாசாசனம் பண்றா? குண்ணு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின், பசு கூட்டங்கள் ஆயர் சிறுவியர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இல்லையா, இவ எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக கோவர்தன கிரிய குடையாய் எடுத்துட்டான் பரமாத்மான்னு நமக்கு எல்லாம் தெரியும். குண்ணமேந்தி குளிர்மழை காத்தவன் அண்ணு ஞானம் அளந்த பிறான்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி இவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணவர் பெருமாள். பெரியவாள் சொல்றா, ஒரு கையால கோவர்தன கிரிய தூக்கின்றிருந்தான் இல்லையா, மற்றொரு கையால பசுக்களை எல்லாத்தையும் தழவின்னு இருந்தானா இல்லையா, வாய் என்ன பண்ணிட்டு கோபஸ்ரீகளிடத்துல வாய் ஜாலம் பண்ணிட்டு இருந்தது. இந்த அற்புதமான ஒரு கோலத்தை கோபஸ்திரிகள் பார்த்து குதூகலத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாராயண பட்டாத்ரின்றவர் நாராயணியத்தில் சொல்றார், வென்று பயகொடுக்கும் நின் கொய்யில் வேல் போற்றின், துஷ்டர்களை சிக்ஷிக்கணுன்றதுக்காக அவருடைய திருக்கரகத்துல சுதர்சன ஆழ்வாரை தாங்கிட்டு இருக்கா இல்லையா. அப்படி இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றா. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய். சரி, சேவகம் அப்படின்னால் பெருமாளுடைய புகழ் பாடுறதுன்னு அர்த்தம், அதையே கைங்கரியமா கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். பகவானுக்கு பல்லாண்டு பாடுறது தான் புருஷார்த்தம். அவன் எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. கீதா உபதேசம் பண்ணிட்டு என்ன சொன்னான் பெருமாள், என்னிடத்துல அசூய இருக்கிறவனுக்கு பண்ணாத இந்த உபதேசத்தான்னு சொன்னான். அதனால பெருமாளுக்கு பெருமாளிடத்துல எவன் பிரீத்தியா இருக்கானோ அப்படி பண்ணணும். சரி, இதனுடைய சுவாபதேசம் பார்த்தால், அன்று இவ்வுலகம் அளந்தா அடி போற்றி. உபனிஷத்துல நேதி நேதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நா இதி நா இதின், நா என்றால் இல்லை, இதி என்றால் அவ்வாறு, அவ்வாறு இல்லை அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லு. சரி, நேத்தி அப்படின்னா ஒரு பொருள் சொல்லணும், நேதி அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் சொல்லணும். இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னால், அன்று அப்படின்னு ஒரு பொருள், அன்று என்பது இல்லை இல்லையா. நேத்தி அப்படின்னால் அன்று என்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பூவை இந்த பூவை போல் அன்று அந்த பூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்ன அர்த்தம், அதாவது இந்த பூவை போல இல்லை, அது வேறானதா, அவரை போல இல்லை இவர் அப்படின்னா இவர் வேற அவர் வேறன்னு ஆயிடுச்சு இல்லையா. அது மாதிரி அன்று இவ்வுலகம் அப்படின்னா பகவான் இந்த உலகத்தை போல இல்ல, இந்த உலகத்தை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்றது. பிரகிருத்தின்னு ஒண்ணு, மகத்துன்னு ஒண்ணு, அகங்காரம்னு ஒண்ணு. இதுல பிரகிருத்தின்றது மூலமான வஸ்து, பிரகிருத்தின்றது மாயா சப்தத்தினாலையும் சொல்றா. பிரகிருத்தியை கொண்டு பரமாத்மா சமஸ்த காரியங்களையும் நடத்துறான். பிரகிருதி பகவத் அதீனமா இருக்கு. இது பிரகிருத்தினா உலகம், பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் உண்டாருது, பிரகிருதியிலிருந்து அகங்காரம் உண்டாருது, அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள்லேருந்து பஞ்ச மகா பூதங்கள் இதெல்லாம் உண்டாருது இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சுவாபதேசத்தில் ஸ்பஷ்டமாகவே சொல்றான். அப்படி பல்லாண்டு பாடியும் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படலை, சும்மாவே உட்கார்ந்திருந்தான். அப்படி இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி பெருமாளை இந்த லோகத்துக்கு அதாவது தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுல இப்படி பாடுறான். இப்போ அன்று இவ்வுலகம் அளந்தால் அடி போற்றி, இது பாஷ்யக்கார பரமா எப்படி பார்க்கறது இல்லையா. பாஷ்யக்கார பரமா சாதிச்சால் ரொம்ப அழகா இருக்கும். இது இதுல வென்று பகையொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்றத சத்தியா வச்சுக்கணும். கொல்வது கோல், கொல்வது கோல் என்னுமா போலே வெல்வது வேல் அப்படின்னு பெரியவா சாய்ச்சான். பெருமாள் திருக்கையில வேலா சொல்லப்படுறது எது அப்படின்னா திருவாழி ஆழ்வான் தான். சுவாமியுடைய திருக்கையில பகவத் பாஷ்யக்காரருடைய திருக்கையில வேலாக சொல்லப்படுறது எது அப்படின்னா திருதண்டம். உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பத்திம் யதீனாம்னு சொன்னா போல சுவாமியுடைய லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக சுவாமியுடைய கையில திருதண்டமானது இருக்கு. சப்தத்தில விஸ்வக்ஸ்வனோ எதிரபூத் வேத்ரசார த்ரிதண்டஹா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அப்போ அவருடைய திருக்கரக திருக்கையில் இருக்கக்கூடிய திருப்பரம்பு தான் திருதண்டமா இருக்குன்னா, அந்த திருப்பரம்புக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவும் சுவாமியினுடைய திருதண்டத்துக்கு இருக்கு இல்லையா. வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு இந்த இடத்துல சாதிச்சா. இப்போ சுவாமியினுடைய விஷயமா பார்த்தால், ஒன்னு ஒன்னுத்துலயும் சுவாமியினுடைய விஷயமா தனித்தனியாக பார்க்க முடியும் நமக்கு. இப்போ எம்பெருமானாரும் அன்று இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றி, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துக்கும் சஞ்சரிச்சார் அவர் இல்லையா. ஆசுர பிரகிருதிகள் எல்லாத்தையும் திருத்தினார். பெருமாள் எப்படி மூவடி வேண்டினானோ அது மாதிரி ஆச்சாரியரும் ஒவ்வொரு இடமா சஞ்சரிச்சு ரகசியத்திலையும் கேட்க மாட்டீங்களா, தத்துவத்திலையும் கேட்க மாட்டீங்களா, சட்கத்திலையும் கேட்க மாட்டீங்களா, தத்துவஹித புருஷார்த்தங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கிறார் இல்லையா. அவன் எல்லா திசைகள்லயும் திருவடியால நடந்தது போல தாவியது போல இவர் லோக சம்ரக்ஷணார்த்தத்துக்காக சகல க்ஷேத்திரங்கள்லயும் சகல தீர்த்தங்கள்லயும் சஞ்சரிக்கிறார். இது அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றின்னு அர்த்தம். சென்றங்க தென்னிலங்கை சற்றார் திரள் போற்றியும் எம்பெருமானாரும் சர்வலோக பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நியமனத்தினால சம்சார மருகாந்தாரேன்னு சாதிச்சா போல இந்த சம்சாரத்துக்கு எழுந்துள்ளார் இல்லையா. அவன் தென்னிலங்கைக்கு போனா போல ஆச்சாரியர் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால இந்த லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக இங்க வரார் இல்லையா. பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி ஆச்சாரியரும் சகபங்கம் பண்றார் இல்லையா. சகடம் என்ன பண்றது, சகடம்னா வண்டி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்க்கறது வண்டியோட வேலை. அப்ப இவரும் இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு இல்லையா, இகலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு நம்மளை சேர்க்கக்கூடிய சகடமாக இவர் இருக்கார். கண்ணு குனிலா விரிந்தாய் கேள் போற்றின் பிரதிபக்ஷி பக்ஷ பிரதிக்ஷேபம் பண்றப்போ பரஸ்பர இல்லையா பரஸ்பர வியாகாத பாஷணங்களை கொண்டு இல்லையா ஒவ்வொரு மதங்களையும் நிரசனம் பண்றார் இல்லையா. என்னென்னலாம் குதிர்ச்சி மதங்கள் லோகத்தில் இருக்கோ அந்த மதத்திலெல்லாம் நிரசனம் பண்ணார் பகவத் ராமானுஜர். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின் அதுவும் ஆச்சாரியர்கள் மத்தவாள் அவர்களுக்கு எவ்வளவு தீங்கு நினைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதுக்காக அவளை நிகிரகிக்காமலும் நான் பெற்ற பேரு நாலூரான் பெறவேணும் அப்படின்னு சாதிச்ச குரத்தாழ்வார போல அனுகிரகமே பண்ணிட்டு இருக்கா எந்த சமயத்திலையும் அப்படின்னா. சரி, வென்று பயவெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி தான் பார்த்தோம் இல்லையா. அப்படி என்றென்றும் அதுவும் ஆச்சாரியர் அதுவும் சாதாரணமா இல்லாமல் எம்பெருமானார் நமக்கு சகல விதத்திலையும் க்ஷேமத்தையே கொடுக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.